பூதங்களும் மெல்ல எழுந்து வந்து ஏதோ சொல்லுதடி. கண் முன்னெடுவதை உயிரெங்கும் பெரும்பதை பேசி தீர்த்த பின்னும் பேச வார்த்தை இன்னும் தேடுதே. இனி பேச ஏதோ இன்றி கேட்க ஏதோ இன்றி தொடருதே. கண் முன்னே தேவதை உயிரெங்கும் பெரும்பதை ஒன்று உள்ளே நுழைந்தது கண்கள் இருளுதடி. என் மொத்த போலங்களும் மெல்ல எழுந்து வந்து ஏதோ சொல்லுதடி. புலங்களும் மெல்ல எழுந்து வந்து ஏதோ சொல்லு.